பாட்டிருக்கு கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா. பெண்புறா வெண்புறா மீத்துதே தம்புரா, இணையா இருக்க இசைதான் படிக்க. கூட்டுக்கொரு பாட்டிருக்கு கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா. பெண்புறா வெண்புறா மீட்டுதே தம்புரா. சின்ன சின்ன பறவை கூட்டம் என் பாட்டுக்கு தலையை ஆட்டும். சின்ன சின்ன பறவை கூட்டம் என் பாட்டுக்கு தலையை ஆட்டும். கட்டுக்களும் காவல்களும் ஆத்தாடி இங்கே இல்லை, கொத்து கொத்தா மொட்டு விடும். கொரு பாட்டிருக்கு கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா. வெண்புறா வெண்புறா மீட்டுதே தம்புரா. சங்கீதத்தை விலையை போட்டா சந்தையிலே வாங்கக்கூடும். சங்கீதத்தை விலையை போட்டா சந்தையிலே வாங்கக்கூடும். சாமி தந்த செல்வம் இது, வேறென்ன வேணும் சொல்லு. சிந்துகளை அள்ளித்தரேன் ஓட வேணும். கூட்டுக்கொரு பாட்டிருக்கு கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா. பெண்புறா வெண்புறா மீட்டுதே தம்புரா, இணையா இருக்க இசைதான் படிக்க. கூட்டுக்கொரு பாட்டிருக்கு கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா. பெண்புறா வெண்புறா மீட்டுதே தம்புரா. பெண்புறா.